சொன்னேன் கேட்டுக்கோ கணேச கேட்டுக்கோ, 108 தேங்காய் உடச்சம் பார்த்துக்கோ கணேச பார்த்துக்கோ, 108 தோப்பு காரணம் எண்ணிக்கோ கணேச எண்ணிக்கோ, நான் கேட்டதெல்லாம் எப்போ கொடுப்பே இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ. 108 நாமும் சொன்னேன் கேட்டுக்கோ கணேச கேட்டுக்கோ, 108 தேங்காய் உடச்சம் பார்த்துக்கோ கணேச பார்த்துக்கோ. கேட்டுக்கோ 108 தேங்காய் உடச்சம் பார்த்துக்கோ.